அசைத்தாய், என்னை இசைத்தாய், ஒரு பனிப்பாறை என் உள்ளே தோன்றும் கணம். உன்னை சுற்றிடும் விண்கலமாகிறேன், உங்கள் பார்வையை நான் வளமாகிறேன். நீ ஒற்றை ரோஜா தந்தாய், அதில் உலகப் பூவின் வாசம். நீ ஒரு கண்ணில் பார்த்தாய், சில லட்சம் மின்னல் வீசும். அன்பே அன்பே நீ தரைவானவில் உன்னை பாடும் நான் தரப்பும் துயில். சிறைச்சாலை இது வல்லவா, உன்னை பிரிந்தா எந்த விழிக்குள் ஒரு முன்னூறு முள் வந்து நடமாடுதே. கொன்றுவிட்டதே உன் ஒரு பார்வையே, அன்பு செய்திடு என் அதிகாரியே. நீ பூமி பந்தில் வந்து நடமாடும் கொட்டி சொர்க்கம், நீ கல்லில் நல்ல பெண்ணே, கனியாலே செய்த சிற்பம். உந்தன் கண்கள் அது ஒரு அங்குலம், ஆனால் அதில் என் உயிர் சங்கமம். நீ பார்க்கின்றாய் என்னுள்ளே என்று சொன்னாலும் தியானம் அல்லவா, உன்னை எண்ணினாலும் தியானம் செய்யவா.